ஐந்தாம் ஸ்லோகம். அபீதிஹேதோ அனுவர்த்தனீயம் நாசத்வதன்யம் ந விபாவயாமி பயம் குதஸ்யா த்வயி சானுகம்பே ரக்ஷா குதஸ்யா த்வயி ஜாத ரோஷே. இப்போ நான்காம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? நீ ஒரு சரண்யன், சரண்யாந்தரர்கள் இன்னொரு பக்கம், ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய பலனையும் பார்த்தா உன்னோட பலன்தான் பிரதானம், மோட்சத்துக்கு அதுதான் வழி அப்படின்றது அந்த விஷயத்தை அனுகிரகித்து இந்த ஐந்தாம் ஸ்லோகத்தில் கூறுகிறார். தான் ஏன் அவரைத்தான் சரணடைகிறேன் என்று இங்கே அபீதி ஹேதோகோ பயம் நீங்குவதற்காக, துவதன்யம் உன்னையன்றி வேறொருவனை, துவது அந்யம் அந்த இன்னும் அதாவது சரண்யாந்தர்களை அனுவர்த்தனீயம் ஸ்துதிக்க கூடியவனாக ந விபாவயாமி, யாரை என்னை, நான் என்னை, எனக்கு உள்ள பயம் சாம்சாரிகமான பயங்கள்லாம் நீங்குவதற்காக உன்னையன்றி வேறு ஒரு தேவதாந்தரத்தை நான் ஸ்துதிக்க மாட்டேன். இப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? பயம் குதஸ்யா த்வைசானு கம்பே. இப்போ பயம் நீங்கணும் இல்லையா? சரி, த்வைசானு கம்பே இது வந்து சதிசப்தமின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல. அதாவது நீ அனுகம்பத்துடன் இருக்கும் போது, என்ன அனுகம்பம்னா என்ன? தயா, கருணை. நீ வந்து பிரபன்னர்களிடத்தில் கருணை காட்டும் போது பயம் குதஸ்யா, பயம் எங்கேருந்து வரும்? வராது. அதே மாதிரி ரக்ஷா குதஸ்யா த்வயி ஜாத ரோஷே, த்வயி ஜாத ரோஷே உனக்கு கோபம் ஏற்படும் போது ரக்ஷா காப்பாற்றுதல் என்பது குதஸ்யாத்து அது எங்கிருந்து வரும்? வராது. அதாவது காப்பு யாரிடம் கிடைக்கும்? உன்னிடம்தான் கிடைக்கும். எப்படி எடுத்திருந்தாலும் சரி, கருணையால் கோபம் தணிந்து நீதான் காப்பாற்ற முடியும். எம்பெருமான் கருணையாயிருந்தாலும் கோபமடைந்தாலும் காப்பவர் அவர் ஒருவரே. இந்த சந்தர்ப்பத்தில் மூன்றாம் திருவந்தாதி பாசுரம் 18 நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் எஞ்சா இணையடிக்கே ஏழு பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள், இந்த பயன்ற பதத்துக்கு ஆழ்வார் அனுகிரகித்த இந்த பாசுரம் அது. இப்பொழுது ஆறாம் ஸ்லோகம். ஸ்வதேக தந்திரம் கமலா சகாய ஸ்வேனைவ மாம் ரக்ஷிது மர்ஹசித்வம் த்வயி பிரவிருத்தே மம கிம் பிரயாசைஹி த்வய பிரவிருத்தே மம கிம் பிரயாசைஹி. இப்போ ஏற்கனவே நீ கொடுக்கிற பலன்தான் எல்லா பலன்களையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே பூர்வார்த்தத்தில் ஸ்வதேக தந்திரம் கமலா சகாய, கமலா சகா இந்த கமலையின் கூட இருக்கிறாய் இல்லையா, பெரிய பிராட்டியின் கூட, அதனால பெரிய பிராட்டியை துணையாக கொண்டவனே உனக்கே வசப்பட்டவனான என்னை, ஸ்வதேக தந்திரம் உனக்கே வசப்பட்டவனான என்னை நீ தானாகவே காப்பாற்ற, ஸ்வேனைவ தன்னாலேயே உன்னாலேயே மாம் ரட்சிதும் என்னை காப்பாற்ற, அருகசித்வம் உனக்கு உரிமை இருக்கிறது. உத்தரார்த்தத்தில் வருவோம். த்வயி பிரவிருத்தே மமகின் பிரயாசைகி, நீ என்னை காக்க முற்பட்டால் எனது முயற்சிகளால் மம பிரயாசைகி கிம், என்ன வாண்டா நானே பார்த்துக்கிறேன், என்னை ரட்சிக்கிறது எனக்கே தெரியும் அப்படின்னு நான் கொஞ்சம் ஏதாவது காரியத்தை ஆரம்பிச்சேன்னா என்ன பயன் கிடைக்க போகிறது? பயனேதும் இல்லை. அதே போல நீ துவயி அப்ரவிருத்தே, நீ என்னை காக்க முற்படாவிட்டாலும் மம கிம் மம பிரயாசைஹி கிம், என்னுடைய முயற்சிகளால் பலனேதும் இல்லை. அதாவது நான் உன்னை தவிர மற்றோருக்கு அடியனல்ல, எனது பிரார்த்தனையிரா இல்லாமல் நீயே வந்து ஸ்வேனைவ என்னை காக்க உனக்கு உரிமை உள்ளது. அடியேனுக்கு பரிந்து பேச தாயாகிய பெரிய பிராட்டி உன்னை பிரியாது நின்று உபாயமாகவும் ஆகிறாள். கமலா சகாய, நீ என்னை ரட்சிக்க முற்படும் போது பிற தெய்வங்களிடம் போய் பிரார்த்திப்பது எதற்காக என்பதை ஏற்கனவே காட்டியுள்ளார். அது வீணானதே, நீ கைவிட்டாலும் மற்றவர்களை கேட்க முற்படுவது வீணே. ஆகவே உன் திருவடிகளை பற்றி என்னை நீதான் காக்க வேண்டும். அனன்ய கதித்வத்தை எடுத்து உரைக்கிறார். ஏழாம் ஸ்லோகம். சமாதி பங்கேஷ்வபி சம்பதத்சு சரண்ய பூதே த்வைபத்த கட்சியே அபத்ரபேசோடும் அகிஞ்சனோகம் தூராதிரோகம் பதனஞ்சனாக. இங்கே பக்தி யோகம் செய்யும் போது பல தடைகள் வரும். சமாதி பங்கேஷ்வபி சம்பதத்சு, இப்போ உன்னிடம் பிரபத்தி செய்தால் த்வை சரண்ய பூதே தடைகளை நீக்கி பக்தி யோகத்தை நன்கு முடித்து வைப்பாய். இருப்பினும் அதுல சில சங்கடங்கள் வரக்கூடும். முடியாததொன்றை செய்ய ஆரம்பித்தால் அபத்ரபே அகிஞ்சனோகம், முடியாததொன்றை செய்ய ஆரம்பித்தால் அதாவது பக்தி யோகம், அப்ப என்ன ஆகும், அதனோட முடியும் தருவாயிலும் தடைகள் வரலாம். இவ்வாறு மிகவும் பிரயாசையுடன் பக்தி யோகத்தில் ஏறும் போது தடைகளால் கீழே இறங்க வேண்டி இருக்கும். பதன தூராதிரோகம் பதனஞ்சனாக, தூர அதிரோகம் மேலே ஏறினாலும் பதனம் கீழே இறங்கி வர வேண்டிய அப்படி ஒரு நீச்சமான நிலை ஏற்படும். இந்த அவஸ்தை வெட்கத்தை தரும். ஆதலால் பக்தி யோகத்தை கைவிட்டு எளிய உபாயமான பிரபத்தியால் உன்னை சரணடைகிறேன். சரணாகதியின் மகத்துவம் சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். எட்டாம் ஸ்லோகம். பிராப்தாபிலாஷம் த்வதனுக்கிரகான் மாம் பத்மானிஷேவியே தவபாத பத்மே ஆதேக பாதாது அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயாக. பூர்வார்த்தத்தில் சாய்கிற, உன் அருளால் நிறைவேற்றப்பட்ட இச்சையை உடைய என்னை பெரிய பிராட்டி கைங்கரியம் செய்ய உகந்த உன் திருவடி தாமரையில் செய்கிறேன். பிராப்த அபிலாஷம் த்வத் அனுகிரகாது. உத்தரார்த்தத்தில் என்ன விசேஷம்னா, இந்த சரீரம் கழியும் அளவும் அபச்சாரத்திற்கு இடையில்லாத ஆதேக பாதாது, இந்த சரீரம் கழியும் அளவும் அபராத தூரம், அபராதத்திற்கு இடமில்லாத நித்தியமான கைங்கரியத்தில் ஆத்மாந்த கைங்கரிய ரசம், அந்த நித்தியமான கைங்கரியத்தில் ருசியுடையவனாக என்னை செய்ய வேண்டும். இப்போ இவ்வளவு தூரம் எம்பெருமானை மோட்ச பிராப்திக்காக பல விதங்களிலும் பிரார்த்தனையுடன் அவனை சரணடைகிறார். தனது இச்சையான பரமபத பிராப்தியை அவனது அனுகிரகத்தால் தான் அடையப்போவது உறுதி என நினைக்கிறார். ஆதலால் தன் வாழ்நாள் முழுவதும் அவனது திருவடிகளில் அபச்சாரத்துக்கு இடமில்லாத நித்தியமான கைங்கரிய ருச்சியை உடையவனாக தன்னை ஆக்க வேண்டுகிறார். இந்த தருணத்தில் கீழ்காணும் ஸ்ரீ சூக்திகளை நினைவில் கொள்வது பொருத்தமாகும். திருவாய்மொழியில் மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி முதற்பாசுரம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இன்னொன்று ஸ்ரீ சுவாமி தேசிகனே அருளி செய்த நியாச தசகத்தில் ஆறாம் ஸ்லோகம். நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயின்ஷு மாம், நித்தியம் எப்பொழுதும் நிரபராதேஷு அபராதம் இல்லாத கைங்கரியங்களில் மாம் என்னை நீயின்ஷ்வ என்னை அதில் அடைவி, அதாவது என்னை நான் அந்த நிலையை அடையும்படி செய் என்கிறார். ஒன்பதாம் ஸ்லோகம். இதுவும் பத்தாம் ஸ்லோகம் முன்னரே கூறியபடி பல ஸ்ருதி. பிரபஞ்ச பிரபன்னஜன பாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேசே ஜெகதாம் ஏதது ஸ்ரீமத் அட்டபுஜாஷ்டகம். இந்த ஸ்ரீமத் அட்டபுஜாஷ்டகம், அட்டபுஜம் எம்பெருமானை குறித்த இந்த எட்டு ஸ்லோகங்களை உடைய ஸ்தோத்திரமானது, ஏதது இந்த ஸ்தோத்திரமானது ஜெகதாம் ஸ்ரேயசே, ஜெகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லதை கொடுப்பதற்காக செய்யப்பட்டது. ஏன் பூர்வார்த்தம், அந்த பூர்வார்த்த முதற் பாதியில் இந்த ஸ்தோத்திரம் பிரபன்னர்களுக்கு மோட்சம் செல்லும் வழியுணவு, அதாவது பாதேயம், பிரபன்ன ஜன பாதேயம். பிரபத்தி செய்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு சிறந்த மருந்து ரசாயனம். இப்போ ரசாயனம் மோட்சம் போகிற வரையில் எம்பெருமானின் குணங்களை இஸ்தோத்திரத்தின் மூலம் அனுசந்திப்பதால் உணவு பண்டத்தை ருசித்துண்ணும் அனுபவம் கிடைக்கிறது, அதாவது பாதேயம். ரசாயனமாவது உடலில் உள்ள நோய்களை நீக்கி உடல் வலிமையும் உற்சாகமும் உண்டாக்குகிறது. அதுபோல் பிரபத்திக்கு தடையாயிருக்கும் பாபங்களை நீக்கி எம்பெருமானிடத்தில் மகாவிஸ்வாசத்தை உண்டாக்கி பிரபத்தி செய்து கொள்ள இந்த ஸ்தோத்திரம் உதவுகிறது. இது உலகம் முழுவதற்கும் நன்மை பயக்கும். இந்த ஸ்லோகம் பலஸ்ருதி. முன் கூறியபடி 10 ஸ்லோகம். சரணாகத சந்த்ரான த்வரா த்விகுண பாகுனா ஹரிணா வெங்கடேஷியா ஸ்துதிஸ்ரீ கிரியதாம் யம். இங்கே பூர்வார்த்தத்தில் என்ன சொல்றாருன்னா, சரணாகத சந்த்ரான, சரணாகத சரணம் அடைவதற்காக வந்தடைந்த அவர்களை சந்த்ரான காப்பாற்றுவதற்காக த்வராது த்வரா விரைவில் ஒரு கணங்கூட வீணாக்காமல் த்விகுண பாகுனா, அதாவது விஷ்ணுவுக்கு சதுர்புஜன் என்று பெயர், நாற்கரத்தோன். இப்போ த்விகுணனா ரெண்டு மடங்கு, 4 2 8, பாகுனா கை, 8 கைகளால் அவர் வந்து சந்த்ரானம் செய்கிறார், அதாவது காப்பாற்றுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஹரிணா விஷ்ணுவால் வேங்கடீயம் ஸ்துதிகி இந்த ஸ்தோத்திரமானது என்னது, அட்டபுஜ அட்டகம் என்கிற இந்த ஸ்தோத்திரம் வேங்கடேஷியா வேங்கடேஷன் என்கிற அடியேனால் செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் ஸ்வீக்ரியதாம், அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படின்னா என்ன, ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் பிரபத்தி செய்தவர்களை காப்பாற்றட்டும் என்று பொருள். இங்கே பூர்வார்த்தத்தில் தன்னை சரணடைந்தவர்களை காப்பதில் உண்டான ஆர்வத்தின் வேகத்தால் இரட்டிப்பான 8 திருக்கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். உத்தரார்த்தத்தில் எம்பெருமானால் வெங்கடேசன் என்கிற தன்னால் இயற்றப்பட்ட 8 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இதுவும் பலஸ்ருதி. இந்த சந்தர்ப்பத்தில் 3 திருவந்தாதியின் 99 பாசுரம் நினைக்கத்தக்கது. தொட்ட படையெட்டும் தோலாத வென்றியான் அட்டபுயகரத்தான் அங்ஞான்று என்று தொடங்குகிறது. இங்கே தொட்ட படையெட்டும்னா 8 ஆயுதங்கள், பஞ்சாயுதம் எல்லாருக்குமே தெரியும், சங்க சக்கரம், கதா, கட்கம் கத்தி, ஷாரங்கம் வில், இதெல்லாம் தெரியும். பாக்கி 3 என்ன அப்படின்றத இந்த பாசுரத்தோட வியாக்கியானத்தில் காணலாம். வாளி, அம்புகள், கேடகம், கேடயம், இன்னொன்று மலர் புஷ்பம், அதாவது தாமரை பத்மம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆதார சக்தியிலும் தாமரை மலரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவி பூஷண கேத்தியாதின்னு வருது இல்லையா, அது தேவிகளை பற்றி சொல்லிட்டு பூஷணங்களை பற்றியும் சொல்லிட்டு கேத்தின்னு ஆயுதம் அர்த்தம். அந்த ஆயுதங்களை பற்றி சொல்லச்சு, சுதர்சனாய கேத்தி ராஜாய நமஹ, நந்தகாய கட்காதிபதியே நமஹ, பத்மாயை நமஹ, அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யாய சங்காதிபதியே நமஹ, கௌமோதகி கதாதிபதியே நமஹ, சாரங்காய சாபாதிபதியே நமஹ என்று ஆயுதங்கள் கூறப்பட்டுள்ளன. அதனால பத்மம் என்ற தாமரையும் ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. அந்த 8 திருக்கரங்களில் இந்த 8 ஆயுதங்களையும் கொண்டு எல்லாரையும் காக்கிறார் என்பது பொருள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.